రామాశ్రయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యత పదాంబుజ యుగ్మరుక్మ వ్యామోహతస్తదితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతో శ్రీ సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయువతయస్తనయా విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః కులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదం గ్రీవళం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరశ్చ మహదాక్వయ భట్టనాథ శ్రీ భక్తిసార కులశేఖర యోగివాహ భక్తాంగిరిరేణు పరకాల యతీంద్ర మిశ్రాన్ శ్రీమత్ పరాంకుశమణిం ప్రణతోస్మి నిత్యం. కలయామి కలిధ్వంసం కవిం లోక దివాకరం యశ్వభిప్రకాశాభిరావిద్యం నిహతం తమః వాళి పరకాలన్ వాళి కలికన్వి వాళి కొరయలూర్ వాళ్వేందన్ వాళ్ళియరో మాయోనై వాళ్వలియాల్ మందిరం కొల్ మంగయరు కోణ్ తూయోన్ సుడర్మానవే నెంజు కెరుళ్కడి దీపం అడంగా నెడుం పిరవి నంజుక్క నల్లవముదం தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சு கிழக்கியம் ஆறுணசாரம் பரசமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுடியே சங்கை கடுத்தாண்ட தவராதா பொங்கு புகழ் மங்கையர்கோ நீந்த மறையாயிரமனைக்கும் தங்குமரம் நீ எனக்குத்தான் அறிவு தரும் பெரிய திருமொழி தப்பாமல் ஆயிரத்தோடு 84 பாட்டும் குரியதொரு தாண்டகம் 4, 5, 6, 5 குலானெடுந்தாண்டகம் 7 கூற்றிருக்கை ஒன்றும் சிறிய மடற்பாட்டு 38, 2 சீர் பெரிய மடலதனில் பாட்டு 78 இறையவனே கார்த்திகையில் கார்த்திகை நாள் எழில் குறையல் வருகலியா இறங்கு நீயே மைவண்ணனரும் குஞ்சி குழல் பின் தாட மகரம் சேர்குழை இருபாடு இலங்கியாட எய்வண்ண வெஞ்சினையே துணையாயிங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியுமக்குதே அவ்வண்ணத்தவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவரென்று அஞ்சினோமே. ஆச்சரியமான மைவண்ண நறுங்குஞ்சி என்கிற பாசுரத்திலே பல பாவங்கள், பல அர்த்தங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது, பல பாவங்கள் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா பல அர்த்தங்கள் இருக்கக்கூடிய பாசுரங்கள் நிறைய இருக்கு, ஆனா இத்தனை பாவங்களோட பாசுரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அது குறைவு. குறைவு என்றால் இத்தனை பாவங்களை ஒரு பாசுரத்தில் வைக்க முடியுமா அப்படின்னு நமக்கே ஆச்சரியப்படும்படியாக அத்தனை பாவங்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாசுரத்திலே நேற்று நாம் பார்த்தோம். கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியும் அகுதே என்பதாக சொல்லும் பொழுது ஒரு நாயிகா பாவத்திலே இருந்து நாயகனுடைய திவ்ய அவயவ சௌந்தரியத்தை அனுபவிக்கிறார். அதை அவர் ஒவ்வொரு நிலையிலும் நின்று அனுபவிக்கிறார். விவாகத்துக்கு முன்னாடி பிரதம பரிச்சய நிலையிலே முதன் முதலிலே பார்க்கும்போதும், பின்னர் அதை நினைத்து பார்க்கும்போதும், பின்னர் விவாகத்தின் போதும், பின்னர் போகத்தின் போதும் ஒவ்வொரு விதமாக அனுபவிக்கிறான் பார்த்தோம். அதே சமயம் இந்த பிரபன்னன் சரணாகதி பண்ணவன் அவனுடைய நிலைமையைத்தானே எடுத்து சொல்லுகிறார். இங்கே எம்பெருமானிடம் சரணாகதி பண்ணவன் செய்யக்கூடிய ஒரு பிரேமம் அப்படிங்கறதானே முக்கியமாக இருக்கு. அந்த ரீதியிலே பார்த்தால் சரணாகதிக்கு முன்பும் சரணாகதி சமயத்திலும் சரணாகதிக்கு பின்பும் மோட்ச சமயத்திலும் போக சமயத்திலும் எப்படி எப்படியெல்லாம் இந்த கைவண்ணம் அப்படிங்கிறதும் வாய் அப்புறம் கண் அதுக்கப்புறம் திருவடி இதனுடைய வண்ணங்களை எல்லாம் எடுத்து செல்லும் போது நமக்கு பல விஷயங்களை சொல்லும்படியாக நாம் அனுபவிக்கும்படியாக இந்த திவ்ய அவயவங்கள் இருக்கின்றன. பல வண்ணங்கள்ல பாசுரம் இருக்கு. இந்த பாசுரமே பார்த்தாலே வண்ணங்கள் தான் நிறைய இருக்கு. மைவண்ணனரும் குஞ்சின் மைவண்ணம்னு ஆரம்பம், எய்வண்ண வெஞ்சிலையே அப்படின்னு இருக்கு, கைவண்ணம் தாமரை அப்படின்னு இருக்கு, அவ்வண்ணத்தவர்னு நம்மை கண்டும் தோழி அப்படின்னு எல்லா வரியிலும் இந்த வண்ணம் வண்ணம் அப்படின்னு வந்து இருக்கு. இந்த வண்ணம்ங்கிறதுக்கே பல அர்த்தம் இருக்கு, அதையெல்லாம் இப்போ பார்க்க போறோம். இப்ப கடைசி வரியாக இருக்கக்கூடியது அவ்வண்ணத்து அவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே என்கிற பாசுரத்தின் பல என்கிற பாசுர வரிகளிலே இருக்கக்கூடிய பல பாவங்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். முன்னாடி கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியுமக்குதே என்பதாக பரகால நாயகியானவர் தன்னுடைய தோழியிடம் தான் ஈடுபட்ட துறைகளை எடுத்து சொன்னார் அப்படின்னு பார்த்தோம். இந்தந்த விஷயங்களிலே நான் ஈடுபட்டேன், இந்தந்த விஷயங்களிலே நான் அகப்பட்டேன், இந்தந்த விஷயங்கள் என் மனசை விட்டு மீள முடியாதபடி என் நெஞ்சமும் அந்த விஷயத்தோடே போகிறது. தங்கள் கோல திருக்குங்குடி நம்பியை நான் கண்டபின் செங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கினிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே என்று சொன்ன மாதிரியாக அங்கே பத்து பாசுரத்திலே சொல்லக்கூடிய விஷயம். நேத்தே ஒரு விஷயம் பார்த்தோம், நம்மாழ்வார் ஆங்காங்கே பல பாசுரங்கள்ல என்னென்ன விஷயம் சொல்லிருக்காரோ மொத்தமும் இந்த பாசுரத்துல இருக்கு. மொத்த பாவமும் செங்கினிவா என்று நோடும் செல்கின்றது என் நெஞ்சமே என் நெஞ்சினால் நோக்கிக்கானே. அங்க பத்து பாசுரத்துல எம்பெருமாண்டிய திரு ஆபரணங்கள், எம்பெருமாண்டிய திரு ஆயுதங்கள் இப்படி ஒண்ணுவனா எடுத்து சொல்லி, எம்பெருமாண்டிய திரு ஆடை ஒண்ணுவனா எடுத்து சொல்லி எல்லாற்றோடையும் என் மன்னம் என்னுடைய மனசானது அவற்றிலே ஈடுபட்டு அவற்றோடு கூடவே போகின்றன சொல்றார். அந்த மாதிரியாக கைவண்ணம் வாய் கமலம் போலும் என்பதாக தன்னுடைய மனம் ஈடுபட்டு அதிலே நிற்கிறது அப்படின்னு நின்றது அப்படிங்கிற விஷயத்தை இப்ப நாயிக்கையானவர் எடுத்து சொன்னார். அதற்கப்புறம் அந்த தோழியானவர் கேட்கிறார் நாயிக்கையை பார்த்து, சரி நீ ஈடுபட்ட விஷயங்களை எல்லாம் எடுத்து சொன்னாய், பிறகு என்ன நடந்தது? அந்த விஷயங்களிலே ஈடுபட்ட நீ அதை உனக்கு சாதகமாக ஆக்கி கொண்டாயா? அதுதானே ஒரு சமர்த்த கிருத்தியம். அதாவது சாமர்த்தியசாலிகளாக இருப்பவர்கள் தமக்கு கிடைத்த லாபம் எதுவானாலும் அதை பயன்படுத்திக் கொள்வார்கள், தமக்கு கிடைத்த வாய்ப்பு எதுவானாலும் சந்தர்ப்பம் எதுவானாலும் அதை தவறவிட மாட்டார்கள். அப்படிதானே லோகத்துல இருக்கு. நீ அந்த மாதிரி சமர்த்தாக நடந்து கொண்டையா? நீ இந்த வாய்ப்பை தவறவிட்டையா இல்ல தவறு விடாமல் எப்படி நடந்து கொண்டாய்? தவறுவிட்டாயா இல்ல? தோழி நீ என்ன செய்தாய்? கைவண்ணம் தாமரை அப்படின்னு அவனுடைய கைவண்ணத்தை பார்த்தாயே, உடனே உன்னுடைய கையினால் அவன் கையை பற்றி கொண்டாயா? வாய் கமலம் போலும் அப்படின்னு அவனுடைய திருவாய் அவன் பேசினது, அதிலிருந்து வந்த மனம், அதனுடைய அழகு, இதையெல்லாம் சொன்னாயே. அப்பத அவன் பேசும்போது நீயும் கூட இருந்து அவனோடு பேசினாயா? அவன் பேச்சுக்கு மறுமாற்றம் ஏதாவது சொன்னாயா? அவன் அழகாக பேசினா போலே நீயும் அழகாக பேசினாயா? அவனுடைய வாய் கமலம் போலும் சொன்ன மாதிரி உன்னுடைய திருவாயும் கமலம் போல இருக்கக்கூடியது என்கிற விஷயத்தை அவன் புரிந்து கொள்ளும்படி நீ செய்தாயா அப்படின்னு. கண்ணினையும் அரவிந்தம் இல்ல திருக்கண்கள்னாலே அவன் எத்தனையோ பேசினானே, அப்ப நீயும் உன் கண்ணாலே ஜாடை காட்டினாயா? உன் கண்ணாலே பேசினாயா? உண்மையிலே உன் கண்ணும் அவன் கண்ணும் சேர்ந்து பார்க்க ஆரம்பித்தால் அப்புறம் பேச்சுக்கு வேலை இல்லையே. ஏன்னா கண்கள் பேசுகிற பேச்செல்லாம் வாயால பேச முடியாது. கண் அப்படிங்கிறது மனசினுடைய வெளிப்பாடு, வாய் அப்படிங்கிறது அதுக்கு கட்டுப்பாடுகள்லாம் நிறைய உண்டு, அந்த வெளிப்பாடை சட்டுன்னு பண்ண முடியாது. ஆனால் அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிற மாதிரி மனசுல இருக்கக்கூடியது கண்ணில் தெரியுமே. அப்ப நீயும் உன்னுடைய பிரேமத்தை, உன்னுடைய அனுராகத்தை, உன்னுடைய அன்பை உன்னுடைய கண்ணிலாயே காட்டி இருக்கலாமே. அப்ப கண்ணோடு கண்ணினை நோக்கி பேசி இருக்கலாமே. நீ பேசினாயா? கண்ணாலே பேசினாயா? கண்ணினையும் அரவிந்தம் அடியுமாக்குனேன் இல்ல அவனுடைய திருவடியிலே ஈடுபட்டேன் என்று சொன்னாயே, உடனே அந்த திருவடியை பற்றி கொண்டாயா? அவன் காலிலே விழுந்து அவனுடைய திருவடியை பற்றி கொண்டாயா? அதே கண்களிலே உற்றிக்கொண்டாயா? நீதான் எனக்கு கதி என்கிற விஷயத்தை தெரிவித்தாயா? அந்த திருவடியை பற்றுவதன் மூலம் உன்னை நம்பி இருக்கிறேன், நீ எனக்கு கதி என்கிற விஷயத்தை தெரிவித்தாயா? அப்படிலாம் நான் அப்படிலாம் கேட்கிறார் இந்த தோழி. ஏன்னால் அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அவனும் இருவராய் வந்தார், என் முன்னே நின்றாது முன்னே வந்து நிற்கக்கூடிய ஒரு சமயம், அந்த சமயத்திலே நீ இதையெல்லாம் செய்தாயா அப்படின்னு கேட்டான். அப்போ அந்த நாயகியானவர் சொல்லுகிறார், அவ்வண்ணத்து அவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே, நாம் எங்கம்மா இதையெல்லாம் செய்வது, நாம் ஒரு விதமான அச்சத்திலே இருந்தேன் அப்படின்னு சொல்ற. இதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு தைரியத்திலே நான் இல்லை, நான் ஒரு அச்சத்திலே அவரை நாம் தேவர் என இவருடைய சௌந்தரியத்தை பார்த்த உடனே இவர் தேவர், இவர் மனுஷர் அல்ல, இவர் தெய்வம் என்பதாக நான் நினைத்து விட்டு பேசாமல் இருந்து விட்டேன். ஒரு விதத்திலே பார்த்தால் கிடைத்த வாய்ப்பை தவறு விட்டு விட்டுவேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சாதிக்கிறார். அவ்வண்ணத்து அவர் நிலைமை கண்டும் தோழி, தோழி அவ்வண்ணத்து அவர் அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு அவருடைய அழகை இல்ல அவருடைய பாவத்தை, அவருடைய அழகு மட்டும் அல்ல அந்த அழகிலே மொத்தமும் அவருடைய மனோபாவம் தெரிகிறது அப்படின்னு தானே பார்த்தோம். அந்த அழகையும் அந்த மனோபாவத்தையும் என்னுடைய வாயால் சொல்ல முடியாது, நான் அவ்வண்ணம் அப்படின்னு சொல்றேன் அவ்வளவுதான். அவ்வண்ணனா ஒரு உதாரணம் காமித்து, கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினை மரவிந்தம்னு தாமரை பூவே உதாரணமாக காண்பித்தேன். எதற்காக தெரியுமா? வேற உதாரணம் எதுவும் அதுக்கு கிடையாது. தாமரைப்பூவும் உண்மையிலே உதாரணம் ஆக முடியாது. அவருடைய நிலைமையை அவர் நிலைமையை சொல்ல முடியாது. அதனால அவ்வண்ணத்தை அவர் நிலைமையை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த மாதிரியாக உனக்கு புரியறதுக்காக சொல்றேனே தவிர, உண்மையிலேயே அவருடைய சௌந்தரியத்தையோ பின்ன அவருடைய மனோபாவத்தையோ என்னாலே வாயாலே சொல்ல முடியாது என்பதை அவ்வண்ணத்து அவர் நிலைமை கண்டும் தோழி அப்படின்னு சொல்றேன். வேதங்கள் கூட என்ன சொல்லுகின்றன அப்படின்னு கேட்டா, எம்பெருமானை பத்தி முழுவதுமாக சொல்ல முடியாமல் இருக்கிறபடினாலே, பரபிரம்மத்தை பத்தி முழுவதுமாக சொல்ல முடியாமல் இருக்கிறபடினாலே, அந்த பரபிரம்மத்தினுடைய பிரகாரங்கள் அவ்வண்ணத்தவர் அப்படின்னு மட்டும்தான் வேதம் சொல்கின்றன. பராட்பர என் மகதோ மகாந்தம் அப்படின்னு வேதம் சொல்றது. மகத்தை காட்டிலும் மகத்தானவன். நீங்கள் மனசுக்குள்ள கற்பனை பண்ணிக்கோங்க, எல்லாத்த காட்டிலையும் மகத் அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க, அதை காட்டிலும் மகத்தானவன். எல்லாத்தை காட்டிலும் பரமானது உயர்ந்தது அப்படின்னு ஒண்ணு கற்பனை பண்ணிக்கோங்க, அதை காட்டிலும் உயர்ந்ததாக இருக்கக்கூடியவர். அப்படிதான் வேதம் சொல்றது. மகத்துன்னு நீங்க உச்ச கட்டத்திலே எதை நீங்கள் கற்பனை செய்து கொண்டு இருக்கிறீர்களோ அதை விட உயர்ந்தவனாக, அதை விட மகத்தாக, அதாவது பெரியவனாக அவன் இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்றது. வேதமும் அவ்வளவுதான் சொல்ல முடியும். அந்த மாதிரி கைவண்ணம் தாமரைன்னு தான் சொல்ல முடியும். உண்மையில தாமரைன்னா சாதாரணம், ஒண்ணுமே கிடையாது அவனுடைய கைவண்ணத்தை பார்க்கும்போது. அதனால அவ்வண்ணத்தவர், அந்த வண்ணத்திலே இருக்கக்கூடியவர் அப்படின்னு மாத்திரம் சொன்னேனே தவிர, அவர் உண்மையிலே அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத என்னாலே சொல்ல முடியாது. பிரம்மத்தினுடைய ஆனந்தத்தை பத்தி சொல்லும் போது வேதம் சொல்லுகிறது, வாக்குகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. வாக்குனாலே சொல்ல முடியாது. சரி, மனசினாலே புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா, அப்ரா ஆப்ய மனசா சக, மனசினாலும் புரிந்து கொள்ள முடியாது, வாக்குனாலும் புரிந்து கொள்ள முடியாது, அப்படிப்பட்டவன் அப்படின்னு வேதமே எடுத்து சொன்ன விஷயத்துல நாம என்ன சொல்ல முடியும்? அப்ப நாம பாசுரங்கள்லாம் சொல்றோமே அப்படின்னா, ஏதோ நம்மளுடைய நாம அனுபவித்தவரை சொல்லலாம், மற்றவருக்கு புரியும் புரியும்படி வரை சொல்லலாம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். பூர்ணமாக யாராலையும் சொல்லவும் முடியாது, யாராலையும் புரிந்து கொள்ளவும் முடியாது அப்படின்னு தானே வாக்குக்கும் மனசுக்கும் அப்பாற்பட்டவன் அப்படின்னு வேதம் சொல்றது. அதனாலே அவ்வண்ணத்தவர் நிலைமை, இப்படிப்பட்ட வண்ணத்தவர். அவ்வண்ணத்தவர்ங்கிறத ரெண்டு விதமா சொல்லலாம். அவ்வண்ணத்தவர் அப்படின்னா அந்த வண்ணத்திலே இருப்பவர் அப்படின்னு அர்த்தம். இல்லாட்டா அவ்வண்ணத்து அவர் நிலைமை அப்படின்னு, அவருடைய நிலைமை அவ்வண்ணத்திலே அந்த வண்ணத்திலே இருக்கிறது. எந்த வண்ணத்திலே இருக்கிறதுனா, கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியுமக்குதே அவ்வண்ணத்து அவர் நிலைமை அப்படின்னு, அந்த வண்ணத்திலே அந்த ரீதியிலே இருக்கக்கூடிய அவர் அப்படிங்கிற அர்த்தம். அப்படியே வச்சு சொல்லலாம். ஓரளவு சொன்னேன் இல்லையா, அந்த ரீதியிலே இருக்கக்கூடிய அவர் நிலைமை கண்டும் நாம் அவரை நாம் தேவர் என்று அஞ்சியுள்ளே என்பதாக அர்த்தம். இப்படி சொல்லலாம். இல்ல அப்படின்னா, அவ்வண்ணத்து அப்படிங்கறத அவர்ல சேர்க்காமல் நிலைமையில சேர்க்கலாம். அவர் நிலைமை அவ்வண்ணத்து, அவருடைய நிலைமை அந்த வண்ணத்திலே இருக்கிறது. எந்த வண்ணம் அப்படின்னு கேட்டா, அவருடைய மனோபாவத்தை எல்லாம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, கைவண்ணன் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினி வாயில் சொல்லும்போது வாயாலே அவன் பேசக்கூடிய வார்த்தைகள், கண்ணு சொல்லும்போது கண்ணாலே காட்டக்கூடிய ஜாடைகள், இதில் எல்லாமே அவனுடைய மனோபாவத்தை அவன் தெரிவிக்க, அவ்வண்ணத்திலே இருக்கக்கூடிய அவருடைய, அது மாத்திரம் இல்லாமல் இருவராய் வந்தார் என் முன்னே நின்றான் என் முன்னாடி அவன் நிற்கக்கூடிய நிலைமை, இதையெல்லாம் பார்த்து அவ்வண்ணத்து அவர் நிலைமை, அவருடைய நிலைமை அந்த வண்ணத்திலே இருக்கிறது. ஏன்னா ஏன் என் முன்னாடி வருகிறார், ஏன் முன்னாடி வந்து நிற்கிறார், ஏன் முன்னாடி வந்து கண்ணை காண்பிக்கிறார், ஏன் முன்னாடி வந்து கையை காண்பிக்கிறார். ஆகா அவர் தன்னுடைய சௌசீல்யம், தன்னுடைய சௌலபியம், தன்னுடைய சௌந்தரியம் எல்லாவற்றையும் கூட்டி சேர்த்து, தன்னுடைய அனுராகம் பாகவம் எல்லாவற்றையும் கூட்டி சேர்த்து இப்ப பிரகாசனம் பண்ணியிருக்கார். அப்படிப்பட்ட அவர் நிலைமை. உன்னை விட்டு பிரிந்து நான் போக மாட்டேன்னு சொல்ற மாதிரி அவர் முன்னாடி வந்து நிற்கிறார். உன்னை விட்டு என்னால எப்படி போக முடியும் அப்படின்னு முன்னாடி வந்து என் முன்னே வந்து நிற்கிறாரே, அந்த நிலைமையிலே இருக்கக்கூடிய அவர் நிலைமை அவ்வண்ணத்து அவர் நிலைமை அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். கண்டும் தோழி அவரேனா அதெல்லாம் நான் பார்த்தேன் அப்படின்னு. சௌசீல்யம், சௌசீல்யம், வாத்சல்யம், காருண்யம், சௌந்தர்யம், இந்த மாதிரி பல விஷயங்கள் சேர்ந்து தெரிகிறது இங்க. லாவண்யம், எத்தனையோ விஷயம் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல மனோபாவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மாலே மணிவண்ணான் சொல்லும்படியாக மாலாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறது தெரியுது. அவர் நிலைமையை கண்டும் தோழி, அந்த நிலைமையை நான் பார்த்தேன். சொல்லி கேட்பதில்லை, இது வரைக்கும் எத்தனையோ பேர் சொல்லி கேட்டிருக்கேன், எத்தனையோ புராணங்கள்ல சொல்லி கேட்டிருக்கலாம், ஆனால் இன்னைக்கு நான் நேர பார்த்தேன், கண்ணாலே பார்த்தேன். அவர் நிலைமையை எப்படி கண்ணாலே பார்த்தாய்? அவர் இருக்கக்கூடிய இருப்பை வேணா கண்ணால பார்க்கலாம், அவர் நிலைமையின் மனோபாவத்தை எப்படி கண்ணாலே பார்த்தாய் அப்படின்னா, இந்த சாதாரண கண்ணாலே பார்த்தது இருக்கட்டும், உள்கண்ணாலே பார்த்ததுதான் நிறைய. வெளிக்கண்ணாலே புறக்கண்ணாலே பார்ப்பதை விட அகக்கண்ணாலே பார்த்ததுதான் நிறைய விஷயம் தெரியுது தோழி. அவ்வண்ணத்து அவர் நிலைமை கண்டும் தோழி அப்படின்னு, கண் அப்படின்னா உள்கண்ணை வைத்துக்கொண்டு, என்னுடைய மனோபாவத்தை வைத்துக்கொண்டு அவருடைய மனோபாவத்தை நான் புரிந்து கொண்டேன். என் நெஞ்சினால் நோக்கிக்கானே அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரு இல்லையா, என்னுடைய மனசினாலே பாருங்கோ அப்படின்னு. அதனால அவன் நிலைமையை புரிஞ்சுக்கணும்னா என் நிலைமையை வச்சிருந்தா தான் அவன் நிலைமையை புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட நிலைமையிலே நான் இருக்கிறபடியினாலே என்னுடைய உள்கண்ணை வைத்துக்கொண்டு அவனுடைய உள்பாவத்தை, உள் நிலைமையை தான் நான் புரிந்து கொண்டேன். அவ்வண்ணத் அவர் நிலைமை கண்டும் தோழி, அவ்வண்ணத்து அவர் நிலைமை என்ன அப்படின்னு கேட்டான்னா, அவர் என்னோடு சேருவதற்கு தயாராக இருந்த ஒரு நிலைமை. அடுத்த க்ஷணம் விவாகம் அப்படின்னா தயாராக இருக்கார், அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. ராமஸ்து சீதையா சார்த்தம் விஜகார பகூன்று தூணே அப்படின்னு வரும் ஸ்ரீமத் ராமாயணத்துல. விவாகம் ஆன அப்புறம் பெருமாள் ராமன் சீதையோடு கூட பல வருஷங்கள், 12 வருஷங்கள் அவர் ஆனந்தமாக இருந்தார் அப்படின்னு. அவ்வளவுதான் விஷயம், அவ்வளவுதான். அதுல பல வருஷங்கள் சொல்லல, பல ரித்துக்கள் அப்படிங்கிறார். ரித்து அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒரு காலம், கோடைக்காலம், குளிர்காலம், மழைக்காலம், இப்படி எல்லாம் பல காலம் இருக்கொல்லியோ, பல பருவங்கள், சீசன் சொல்றாளே அது. அப்ப விஜகார பகு ஒன்று தோணு அப்படின்னு சொல்லச்சா, அந்தந்த காலத்திலே விராட்டியாரோட கூட அவர் காலத்தையும் சேர்த்து அனுபவித்துக் கொண்டிருந்தார். ஏன்னா அந்தந்த கால அனுபவங்கிறது தனிப்பட்ட முறையில இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி பெருமாளானவர் எப்படி சீதா பிராட்டியை விவாகம் செய்து கொண்டு 12 வருஷ காலங்கள், அதுக்கப்புறம் தான் அவர் காட்டுக்கு போனதெல்லாம், 12 வருஷம் பல மாசங்கள், பல ரித்துக்கள் கடந்து போக அந்த ஒவ்வொரு ரித்துவிலையும் பிராட்டியோட சேர்த்து அவர் ஆனந்தமாக இருந்தார் அப்படின்னு சொல்றோமோ, அந்த மாதிரி ஆனந்தத்துக்கு ஏற்றவராக, ஆனந்தத்துக்கு சித்தமாக தயாராக வந்து நிக்கிறார். அதான் அவ்வண்ணத்து அவர் நிலைமை. அவருடைய நிலைமை, நான் உன்னை விவாகம் செய்து கொண்டு பெருமாள் எப்படி 12 வருஷ காலம் இருந்தாரோ அந்த மாதிரி உன்னோடு 12 வருஷ காலம் ஆனந்தமாக இருக்க நான் சந்தோஷப்படி, அதை நான் வந்து பாரிக்கிறேன், நான் ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி. பெருமாளுக்கு 12 வயசு, அப்போ சீதா பிராட்டிக்கு 7 வயசு அப்ப விவாகம் ஆகும்போது. அதுக்கப்புறம் 12 வருஷ காலம் பெருமாளுக்கு 24 வயசு, சீதா பிராட்டிக்கு 19 வயசு வரைக்கும் அவர்கள் அவர்கள் வந்து சந்தோஷமாக இருந்தார்கள் அப்படின்னு வருது. சின்ன பருவம் அது. அந்த சமயத்திலே அவர்கள் பல காலங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் சொல்ற மாதிரியாக இந்த நாயகியை பார்த்து அந்த நாயகன் எம்பெருமான் உன்னோடு நாம் சேர்ந்து இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தை பிரகடனம் பண்ணி இருந்தான் தோழி. ஆனால் அதை பார்த்தும் நான் அவரை நான் தேவர் என்று அஞ்சினோமே, அவ்வண்ண தவர் நிலைமை கண்டும் தோழி. அது மட்டுமல்ல, கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினை அரவிந்தம் அடிமாக்குதேன்னு எல்லாத்தையும் தாமரைப்பூவை கொண்டு வந்துட்டான். அவன் கையை கையாக வைக்கவில்லை, கையை தாமரைப்பூவா வச்சிருக்கான். திருவடியை திருவடியாக வைக்கவில்லை, தாமரைப்பூவாக வைத்திருக்கான். ஏன்னு கேட்டான்னா, எனக்கு மிருதுவாக இருக்கணும் என்பதற்காகவும், நான் அதை பார்த்து சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுக்காகவும், நான் அதை பார்த்து பயப்படக்கூடாது. சில பேர் கையை பார்த்தாலே பயமா இருக்கும், சில பேர் காலை பார்த்தாலே கோரமா இருக்கும், அப்படிலாம் இல்லாமல் எனக்கு ஒரு போக்யதா புத்தியை உண்டு பண்ணணும், நான் பிடித்திருக்கிறது என்று சொல்லணும், மனசாலே பிடித்திருக்கணும் எனக்கு அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் தாமரை வண்ணமாக கொண்டு வந்திருக்கிறானே, என்னுடைய நிலைமையை, என்னுடைய மார்த்தவத்தை கண்டு. அதாவது பிராட்டியானவர் அவர் பூவிலே வந்தவர் இல்லையா, அப்படின்னா அவர் அவருடைய திருமேனியே எத்தனை மிருதுவா இருக்கணும். அவர் பூவிலே இருந்தா பூ வாடாதுன்னா அப்ப எப்படிப்பட்ட மிருதுவான திருமேனி? அந்த திருமேனிக்கு ஏற்ற மாதிரி நான் தாமரைப்பூ மயமாகவே வந்திருக்கேன். நீ தாமரைப்பூ காட்டிலே வந்தவர் தானே, நானும் தாமரைப்பூ காடு தான். என்னுடைய கையும் ஒரு தாமரை தான், என்னுடைய காலும் ஒரு தாமரை தான். மொத்தமாக தாமரை நீள் வாசத்தடம் போல் வருவானேன்னு சொல்ற மாதிரி தாமரைப்பூ இருக்கக்கூடிய குளம் மாதிரி தான் என்னுடைய திருமேனியே அப்படின்னு எம்பெருவான் காமிக்கிறானா. ஆக எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு திருமேனியை அமைத்துக் கொண்டு அவன் வந்தானே, நான் அனுபவிக்க வேணும் என்பதற்காகவே அப்படி இருக்கக்கூடிய அவர் நிலைமையை நான் கண்டும் அவ்வண்ண தவர் நிலைமை கண்டும் தோழி தோழி நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். ஆனால் நான் அப்படி இல்லை, நான் கண்டவன், நேராக கண்டவன். கண்டும் தெளியகில்லீர்னு அழுவார் சொல்றார் இல்லையா, கண்டுமா புரியவில்லை அப்படின்னு கேட்கிற ஒரு விஷயத்தை அந்த மாதிரி. அதாவது என்ன கேட்டான்னா, பார்த்தா சில விஷயம் நல்லா புரிஞ்சிடும், கேட்டா புரியாத விஷயங்கள் கூட பார்த்தா புரிஞ்சிடும் இல்லையா. அந்த மாதிரி அவருடைய நிலைமை பார்த்தா தான் புரியும். சொன்னா ஓஹோ அப்படியா அப்படின்னு கதை கேட்கற மாதிரி கண்டு இருப்பா, அவ்வளவுதான். ஆனா நேர பார்க்கச்சதான் அவனுடைய மனோபாவம் புரியும். அப்படி நான் பார்த்தும் அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே தோழின்னு ஒண்ணு இருக்கு. அவ்வண்ண தவறு நிலைமை கண்டும் தோழி தோழி உன்னை தோழியாக பெற்றேனே, அப்படிப்பட்ட பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறதே. ஏனென்றால் உன்னிடம் இந்த விஷயத்தை நாம் சொல்ல முடிகிறதே. அபிமத விஷயத்தை யாராவது ஒருவரிடம் சொன்னால் அதே ஒரு ஆனந்தம் இல்லையா? துக்க விஷயத்தை யாராவது நெருங்கியவரிடம் பகிர்ந்து கொண்டால் அதுவே ஒரு ஆறுதல் இல்லையா? இப்ப இந்த விஷயத்தை நான் யாரிடம் போய் சொல்வேன்? உன்னை தவிர வேற யாரிடம் சொல்வேன்? அப்படி சொல்லும்படியாக எனக்கு தோழி என்று ஒருத்தி நீ கிடைத்தாயே அப்படின்னு அவரை கொண்டாடும்படியான வார்த்தை அவ்வண்ணா தவறினவை கண்டும் தோழி அப்படின்னு சொல்லிட்டோம். தோழி நீ இன்று நேற்று தோழியா? சின்ன வயசிலிருந்து நாம விளையாட்டு பருவத்தில் இருந்து நாம் தோழர்களா இல்ல தோழிகளாக இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த நிலையிலே யவுன தசையிலும் நாம் தோழிகளாக இருக்கிறோம். அந்த ஒரு விசிரம்பத்திலே விசுவாசத்திலே தானே நான் வந்து இதையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறேன். இல்ல சாதாரணமா ஒருத்தர்கிட்ட போய் இன்னும் ஒரு பெண்ணே தான் இருக்கட்டும், இன்னொரு பெண்ணிடம் போய் என்னுடைய நாயகனுடைய கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினை மரவிந்தம் அப்படின்னு யாரோ சொல்லுவாளா? அப்படி சொல்லும்படியான நெருக்கம் இருக்குமா? ஆனால் உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய அந்த தோழமை நெருக்கம் அப்படிங்கிறது உன்கிட்டே நான் தைரியமாக சொல்லும்படி இருக்கிறதே. அதனாலே உன்கிட்டே சொல்லுகிறேன், தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே. என்னுடைய பாவம் என்ன இருந்ததுங்கிற உண்மையையும் உன்கிட்ட இப்ப சொல்லிடுறேன். நான் பயந்து போயிட்டேன், நான் ஒரு அச்சத்திலே இருந்தேன் அப்போ அப்படின்னு அதையும் உன்கிட்டே நான் பகிர்ந்து கொள்ள முடியும்படியாக என்னுடைய ஆருயிர் தோழியாக நீ இருக்கிறாயே அப்படின்னு. தோழிகள் கிட்ட எதை வேணா சொல்லலாம் அப்படிங்கிற அளவு ஒரு தோழிகள் இருந்தா வச்சுக்கோங்க, அதுவும் ஒரு பாக்கியம்தான். திருவங்கையாழ்வாரே சொல்றார், என்னையும் நோக்கி அல்லல்களும் நோக்கி ஏந்திலம் கொங்கையும் நோக்குகின்றார் அன்னையன் நோக்கும் என்று அஞ்சுகின்றேன் அச்சோ ஒருவர் அழகியவா அப்படிங்கிறார். திருநாகை அழகியார் பெருமானை சேவிக்க போய் அவனுடைய திருவேணியை பூர்த்தியாக சேவிக்கணும் அப்படின்னு போறார் இந்த நாயகி. ஆனால் அந்த பெருமாள் நன்னா அவசரமா இருப்ப, திருநாகி இப்ப கூட போய் சேவிக்கலாம். அங்க போனா நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், நாம அவரை பார்க்கிறோமா அவர் நம்மை பார்க்கிறாரான்னு சந்தேகம் வந்துடும். அந்த மாதிரி நம்மை பார்த்து கொண்டிருப்பார் அவர். அதைத்தான் நான் சொல்றார் தோழி கிட்ட, நான் நாகை அழகியாரை வைக்கணும்னு போனேன், அவர் என்னை நோக்கிறார். எப்படி நோக்கினான்னு, என்னையும் நோக்கி என்னுடைய என்னுடைய மேனியிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அழகையும் அவர் நோக்கி கொண்டிருக்கிறாரே, அதை நினைத்து நான் பயந்தேன்னு சொல்ற மாதிரியாக இத்தனை விஷயத்தையும் சொல்லும்படியாக ஒரு தோழி ஒருத்தர் இருந்தா இல்லையா? அந்த மாதிரியா? அது மட்டும் இல்ல, அன்னையன் நோக்கும் என்று அஞ்சுகின்றேன், எனக்கு பயமா இருக்கு. இவர் என்னை பார்க்கிற பார்வையை என்னுடைய தாயார் பார்த்து விட்டால் என்னான்னு பயம் அப்படிமா. இது ஒரு அழகம், இது ஒரு அழகு. ஏன்னா அம்மா பார்த்தா தான் தப்பான நினைச்சுருவாளேன்னு பயப்படுறாங்க. அச்சோ ஒருவர் அழகிய அப்படின்னு அப்படி எனக்கு மிகவும் நம்பிக்கைக்குரியவளாக பல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் செய்த பாக்கியத்தின் பலனாக என் கூட இருக்கக்கூடிய தோழியே உன்னிடம் சொல்லுகிறேன், அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே. அப்படிப்பட்ட அவரை இப்படிப்பட்ட நாம் தேவர் என்று அஞ்சினோமே அப்படின்னு அர்த்தம். அவர் எப்படிப்பட்டவன் பார்த்தோம் இல்லையா? அவர் எப்படிப்பட்ட மனோபாவத்திலே சன்னத்தமாக சித்தமாக என்னை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக என்னுடன் விகாரம் செய்வதற்கு தயாராக வந்திருக்கிற அவரை போய் நான் பார்த்து தேவர் என்று அஞ்சினோமே, நான் என் நிலைமை எப்படி இருக்கு பாத்தியா, அவரை போய் தேவர் அப்படின்னு நினைச்சு பயந்தோமே அப்படின்னா. ரொம்ப நாள் கழிச்சு அதாவது விவாகம் ஆச்சு, அப்புறம் நாயகியை பாக்குறான். விவாகம் உடனே ஒருத்த வந்து பிரிஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நாயகியை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கிறான். இவனுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆசைகள்லாம் நிறைய இருக்கு, அவளுக்கும் மனசுக்குள்ளே ஆசைகள்லாம் நிறைய இருக்கிறது. அதனாலே அவர்கள் ஏகாந்தத்திலே வந்து இருக்கும்போது உடனே இவன் என்ன செய்தான், ஏகாந்தத்திலே எப்ப சமயம் கிடைக்கும் காத்து கொண்டிருக்கிறோம். அவள் ஏகாந்தத்தில் வந்த உடனே பற்றின அவளுடைய கையை பிடித்து கொண்டு விட்டான். மெதுவாக அவளை அழைத்து கொண்டான். மெதுவாக அவளுடைய நெற்றியிலே அவன் மூந்து பார்த்தான், முத்தமிட்டான், அவளுடைய தோளை பிடித்து கொண்டான். இருக்கும்போது திடீர்னு அந்த நாய்க்கு என்ன பண்ணா, ஒரு நிமிஷம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் மறந்தே போச்சு, எங்க அம்மா ஒரு விஷயம் சொன்னான். என்ன விஷயம் சொன்னான் அப்படின்னா, உங்களை பார்த்த உடனே முதல்ல நமஸ்காரம் பண்ண சொன்னான், கீழ் விழுந்து சேவிக்க சொன்னான், அதனால முதல்ல சேவிச்சுடுறேன்னு சேவிச்சா இப்படி இருக்கும் அவனுக்கு. அவனுடைய நிலைமைங்கிறது என்ன, இவளுடைய சேவையை வாங்கி கொண்டு இவளுக்கு தீர்க்க சுமங்கிலே பவ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய நிலைமையிலே அவன் இருக்கான். இங்க சேஷ சேஷி பாவமா முக்கியம், போக்கிய போக்திருபாவம் தானே முக்கியமாக இருக்கக்கூடிய இடம் இது. இங்க யார் பெரியவர் யார் சின்னவர் சேவிக்கணும், நமஸ்காரம் பூஜை புனஸ்காரமா முக்கியம் இந்த இடத்துல. அதுதான் அவ்வண்ணத்து அவர் நிலைமை கண்டும் தோழி, அவர் நிலைமை என்னன்னு புரிஞ்சுது, அவர் எப்படிப்பட்ட நிலையில இருக்காருங்கிறத புரிந்து கொண்டேன். ஆனால் என் நிலைமை இவன் நமஸ்காரம் பண்ண பெண்ணுடைய நிலைமை மாதிரி என் நிலைமை அப்படி ஆகிவிட்டது. அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே, அப்படிப்பட்ட அவரை நான் போய் தேவர் அப்படின்னு நினைத்தேனே. அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் நம் என் காலிலே விழ தயாராக இருந்தவர். அவர் என்னுடைய கையை பிடித்து என்னுடைய காலிலே விழுந்து பிரணயத்துவத்தினாலே என் காலிலே விழுந்து என் கையை பிடித்து அவர் என்னை ஆலிங்கனம் செய்ய சித்தமாக இருந்தவர். அவரை நான் என்ன நினைத்தேன்னா, நான் போய் அவர் காலில் வேணமாச்சே, ஐயோ இவர் வந்து நிக்கிறாரு, ஒரு தெய்வம் முன்னாடி வந்து நிக்கிறது, தெய்வம் முன்னாடி வந்திருந்தா உடனே சேவிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி பெருமாள் முன்னாடி வந்துட்டோம் வச்சுக்கோங்க, உடனே என்ன பண்ணுவான், ஒரு பக்தனா இருக்கிறவன் பெருமாள் 7 லிட்டர் முன்னாடி வந்துட்டார்னா பக்தனா இருக்க என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு சேஷ பாவம் நிறைய இருந்துன்னு வச்சுக்கோங்க, உடனே கீழ் விழுந்து 4 தினம் சேவிச்சு அவன் பெருமாள் ஆசீர்வாதம் நம்மளுடைய பாக்கியம் முன்னாடி வந்திருக்காருன்னு சொல்லி 4 ஸ்தோத்திரங்கள் செய்வான். இதே அவன் பக்தி பாவத்திலே பிரீத்தி பாவத்திலே இருந்தான்னு வச்சுக்கோங்க, சேவிக்கிறது மறந்து போயிடும், ஸ்தோத்திரம் மறந்து போயிடும், அந்த பெருமாளையே பார்த்துட்டு இருப்பான். என்ன அழகான ஒரு சேவை, என்ன அழகான திருவாபரணங்கள் அப்படின்னு அதையே பார்த்து கொண்டிருப்பான் இல்லையா. எப்படி பெருமாள் என்ன கம்பீரமாக வருகிறார், இருவராய் வந்தார், என் முன்னே நின்றான்னு வந்திருக்கக்கூடிய அழகு என்ன அப்படின்னு அதை பார்க்கிறவனுக்கு சேஷபாவம் கூட 2வதா போயிடும். அதுக்கப்புறம் வந்து ஸ்தோத்திரங்கள்லாம் கூட பின்னாடி போயிடும் இல்லையா. அந்த மாதிரியாக நான் அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே, அவர் அவருக்கு ஏற்ற பாவத்திலே அவர் சிருங்கார பாவத்திலே இருக்கும் பொழுது அதற்கேற்ப சிருங்கார பாவத்திலே இருக்க வேண்டிய நான் தேவர் அப்படின்னு, தேவர் அவர் தேவாதி தேவன் வந்திருக்கிறார் அப்படின்னு நினைச்சுண்டு, ஐயோ நாம் என்ன செய்வது, அவர் முன்னாடி நான் நிற்கிறோமே, நிற்பதே சரியா தப்பா, அவரோடு பேசுவது சரியா தப்பா, அவரை பார்ப்பது சரியா தப்பா அப்படின்னு நான் பயந்து போயிட்டேன். அஸ்தானத்திலே இப்படி வந்துருத்து அப்படிங்கிற அதான் இழந்தேன், என்னுடைய பயத்தினாலே நான் அந்த வாய்ப்பை இழந்தேன், அந்த அனுபவத்தை இழந்தேன் அப்படின்னு தான் சொல்றேன். ஏன்னா அழகா ஒரு விஷயம் சொல்றாருங்க, சிருங்கார சமாராத்தியரானவரை சர்வகர்ம சமாராத்தியராக நினைத்தோம் அப்படின்னு. எம்பெருமானுக்கு சிருங்காரத்துக்கு ஏற்றவர் அவர், சிங்காரத்துக்கு ஏற்றவர் போய் பூஜைக்கு ஏற்றவர் நினைச்சுட்டு இருக்கும். சிங்காரத்தினாலே அவர் சிங்கார ஆராதனம் பண்ணணும் அப்படின்னு இருக்கச்ச, அவர் போய் கர்மானுஷ்டானத்தினாலே ஆராதனம் பண்ணக்கூடியவர், பண்ணப்பட வேண்டியவர் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டோம். அதான் அவரு, ஏன்னா தேவர் அப்படின்னா, தேவர் அப்படின்னாலே கர்மத்துக்கு உத்தேசம் அர்த்தம், நாம் செய்யக்கூடிய கர்மா அனுஷ்டானம் யாரை குறித்து பண்ணிக்கிறோமோ அவர்களுக்கு தான் தேவர்கள். நிறைய யாகங்கள்லாம் இருக்கும், அதனால இவர் ஆராதனம் பண்றதுக்கு ஏற்ற ஒரு தேவர் அப்படின்னு நினைத்தோமே தவிர சிங்காரத்துக்கு ஏற்ற ஒரு நாயகர் அப்படின்னு நினைக்கலையே. அப்படி நினைத்து போய் ஒரு க்ஷணத்துல, அதுவும் அவ்வண்ணத்து அவர் நிலைமை கண்டும், அவருடைய மனோபாவத்தை எல்லாம் அவர் பிரகடனப்படுத்தியும், அவ்வண்ணத்து அவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே, நான் பயந்து இருந்தோமே அப்படின்னு சொல்றேன். தேவர் அப்படிங்கிறதுக்கு பல அர்த்தம் சொல்றான். தேவர் என்று அஞ்சினோமே, தேவர்னா என்ன நினைச்சுங்க நீங்கன்னா, தேவர்ங்கிற பதத்துக்கு பொதுவான அர்த்தம் இப்பதான் பார்த்தோம் நம்ம, ஒரு கர்ம அனுஷ்டானத்துக்கு உத்தேசியர், பூஜிக்கப்படுவோம்னு அர்த்தம். அவர் பூஜிக்கப்படுவோம்னு நினைத்த அனுபவிக்கப்படுவோம் நினைக்காம பூஜிக்கப்பட வேண்டியவர் நினைச்சிட்டோமேன்னு ஒரு அர்த்தம். தேவர் என்று அஞ்சினோமே, அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே. திவு கிரீடாயான்னு சமஸ்கிருதத்தில் ஒரு தாது, கிரீடானா லீனை, நிறைய லீனைகள் செய்பவர் அப்படின்னு அர்த்தம். தேவன்கிறதுக்கு பலவிதமான விளையாட்டுகள், பலவிதமான லீனைகள் செய்பவர் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த ஜெகத் சிருஷ்டி, ஜெகத் சம்ஹாரம், ஜெகத் ரக்ஷணம், இது எல்லாமே பகவானுக்கு லீலை தானே. அதனால இப்படிப்பட்ட மகாலீலைகளை செய்கிறபடினாலே பகவானுக்கு தேவன் அப்படின்னு திருநாமம். இதுல இப்ப அவரை நான் தேவர் என்று அஞ்சினோமே அப்படின்னா, சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் உட்பட அநேக லீலைகளை செய்யக்கூடிய எம்பெருமானுடைய பல கோடி கணக்கான லீலைகள்ல இதுவும் ஒண்ணுதானே நினைச்சுட்டேன் தோழி. அவன் சாக்ஷாத் எம்பெருமான் நினைச்சுட்டானா, எல்லாமே அவனுடைய லீலை தானே. ஓ, அவனும் இந்த லீலையில இறங்கிட்டானா, உலக சிருஷ்டிக்கிறவன், உலக சம்ஹாரம் பண்றவன், எத்தனை ஜீவர்களை வைத்து எத்தனை லீலைகளை நடத்துறான், எத்தனை பேருக்கு என்னென்ன வேண்டியதை கொடுத்து வேண்டாததை கெடுத்து, இல்லட்டா வேண்டியதை கெடுத்து வேண்டாததை கொடுத்து, யார் யார் எப்படி எப்படி மாத்தி மாத்தி, அதுவும் இந்த லீலா விபூத்தினே பெயர் இதுக்கு. இந்த லீலா விபூத்தியில இருக்கக்கூடிய ஜனங்களை வைத்து எம்பெருமான் எத்தனை லீலை நடத்துறான், ஜனங்கள் மாத்திரமல்ல எத்தனை பசு பட்சிகள் மிருகங்கள் காட்டல் போனா எது எதை அடிக்கிறது, எது எதை அடிக்காம விடுறது, எல்லாமே லீலையா இருக்கு. அப்ப எம்பெருமான் செய்கிற லீலைக்கு ஒரு அழகு உண்டா, ஒரு அளவு உண்டா, இல்ல என்ன உண்டு? அப்படிப்பட்ட அனந்தமான லீலையுடைய எம்பெருமானுடைய லீலையில இதுவும் ஒண்ணு போல இருக்கு. என்னை வந்து என் முன்னாடி வந்து நிற்கிறான் அப்படின்னா, அவன் ஒரு லீ சிருங்காரம் எனக்கு தோணல, அவனுடைய லீலை தானே. இத்தனை லீலைகளில் கிருஷ்ணாவதாரத்துல எத்தனை லீலை பண்ணிருக்கான், ஆயிர குல பெண்களிடமே கூட எத்தனை லீலைகள்லாம் கண்ணன் பண்ணிருக்கான். அதெல்லாம் லீலைகள் அப்படின்னு புரியாமல், அதெல்லாம் எனக்காக அவன் செய்தான், எனக்காக அவன் செய்தான் அப்படின்னா ஆயுர்வுல பெண்கள்லாம் நினைச்சுட்டு இருந்தா இல்லையா. ஆனா கண்ணன் அவர்களுக்காக செய்தான் அப்படிங்கறதும் உண்மைதானே. அந்த மாதிரி எனக்காக செய்தான்னு தோணாமல் அவன் செய்யற எத்தனையோ லீலையில இதுவும் ஒரு இல்லை, என்னை வைத்து விளையாட ஆரம்பித்து விட்டான். நான் ஒரு விளையாட்டு கருவி, கிரீடா ஹரேரிதம் சர்வம், இந்த உலகம் மொத்தமும் எம்பெருமானுடைய விளையாட்டு கருவின்னு இருக்க. பால கிரீடன கைரிவ, பந்து வச்சிருந்து பலூன் வச்சிருந்து குழந்தைகள் விளையாடுற மாதிரி நம்மளெல்லாம் வச்சிருந்து, இல்ல பந்து பலூனு கிளிகள் இதெல்லாம் வச்சு விளையாடுற மாதிரி நம்மளை எல்லாம் வச்சு விளையாடிருக்காங்க. வீட்டை பண்ணி விளையாடும் விமலன் தன்னை கண்டீரே, நாச்சியார் சொல்ற கண்ணன் வீட்டை பண்ணி விளையாடும் விமலன் அப்படிங்கிற. அந்த மாதிரி அவன் பண்ற லீலையில இது ஒண்ணுதானே அப்படி நான் நினைச்சுட்டேன் தோழி. பகவானுடைய லீலைன்னு தோணித்தே தவிர என்னுடைய நாயகன் சிங்கார பாவத்துல வந்திருக்கான் அப்படின்னு தோணலை. இது ஒரு அர்த்தம். இரண்டாவது அர்த்தம், திவு விஜிகீஷா அப்படின்னு ஒரு தாது ஒண்ணு இருக்கு. அதான் இந்த தாதுக்கே ரெண்டு மூணு அர்த்தம் இருக்கு, பல அர்த்தங்கள் ரெண்டு மூணு அல்ல ஏகப்பட்ட அர்த்தம் இருக்கு. அதாவது ஜெய், ஜெயிப்பதற்கு விரும்பவன் அப்படின்னு அர்த்தம், ஜெயிப்பவன் வெற்றி கொள்பவன் அப்படின்னு அர்த்தம். தேவன் அப்படின்னா எப்பவுமே ஜெயித்து கொண்டு இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஜிதந்தே புண்டரி காட்சா அப்படின்னா இருக்கு அப்படின்னால எம்பெருமானுக்கு எப்பவுமே ஜெயம் ஜெயம் தவிர வேற கிடையாதான் அப்படின்னா எம்பெருமான் தேவன் அப்படின்னு சொல்றேன். பெருமாள் ராமனை பற்றி சொல்லும்போது, சத்தியான லோகாஞ்செய்தி தீனான் தானேன ராகவா குருன் சுஸ்ரூஹையா செய்வ தனுஷா யுதி சாத்திரவான் அப்படின்னு பல விதங்கள்லாலே அவன் ஜெயிக்கிறான் அப்படின்னு பரமார்த்த ஸ்துதியில நாம் பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி தோழி, அவன் என்னை ஜெயிப்பதற்காக வந்திருக்கிறான், என்னை ஆட்கொள்வதற்காக வந்திருக்கிறான் அப்படின்னு தோணித்தே தவிர அவன் அவனோட போகம் அனுபவிக்கணும்னு தோணல. தோற்றோம் மடநெஞ்சம் எம்பெருமான் நாரணக்கு அப்படின்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி நாங்கள் தோற்று போனோம், எங்களை தோற்கடித்து எங்களை ஏற்றுக்கொண்டு அவன் போகணும்னு நினைக்கிறான். அப்ப அவனோட கூட இருந்து அவன் எங்களை நினைக்கிற மாதிரி இது என்ன வெற்றி தோல்வியா இல்லையே, ரெண்டு பேருமா சேர்ந்து அனுபவிக்க வேண்டிய இடம் தானே. அதுல போய் எங்களை தோற்பித்து எங்களை வெற்றி கொள்வதற்காக அவன் வந்திருக்கிறான் நினைச்சு நின்றுட்டேன் தேவனாயிற்றேன் அப்படின்னு சொல்லிட்டான். இது அர்த்த அர்த்தம். மூணாவது திவு விவகாரே அப்படின்னு ஒண்ணு, விவகாரம் அப்படின்னு ஒரு அர்த்தம். விவகாரம் அப்படின்னா இந்த வாக்குகள், வேத வாக்குகள் முதலான வாக்குகள், நம்ம பேசுற வாக்குகள் எல்லாம், இது எல்லாவற்றையும் அவன் தானே உண்டாக்கி தந்தான். அதனால அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே. அவன்தானே வேதத்தை எல்லாம் கொடுத்தவன், அவன்தானே சாஸ்திரத்தை எல்லாம் கொடுத்தவன், அவன்தானே மனுஷர்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் கொடுத்தவன் அப்படின்னு அதையெல்லாம் நினைத்து பார்த்து நான் அஞ்சினோமே அப்படின்னு அர்த்தம். வேத வேத்தியன், வேதாந்த வேத்தியன், சாஸ்திரங்களை கொடுத்தவன், பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை பிரவர்த்தனம் பண்ணவன் அப்படின்லாம் நினைச்சுட்டேன் நானு. உலகத்துல யார் யார் என்னென்ன விவகாரம் பண்றாளோ, இல்ல விவகாரம் பேசுறாளோ, இல்ல விவகாரம் செய்யறாளோ, இது எல்லாமே அவனால தானே. அவன்தானே விவசாயம் ஏற்பாடு பண்ணுவான். மனுஷர்கள் இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, மிருகங்கள் இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது மாத்திரம் இல்ல, செய்ய முடியாது. மிருகங்கள் செய்யறத நாம செய்ய முடியாது, நாம செய்யறத மிருகங்கள் செய்ய முடியாது. ஏன்னா நமக்கு கைகள்லாம் இருக்கு, மிருகங்களுக்கு கை கிடையாது. மிருகங்களுக்கு கால் மட்டும்தான், பறவைகளுக்கு கால் கூட வீக்கு, அதுகளுக்கு சிறகு இருக்கு. அப்ப யார் யார் என்னென்ன செய்யணும்னு, இந்த விவகாரம் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டாங்கன்னா, பேச்சும் செய்கையும், இது ரெண்டுத்துக்கும் விவகாரம் பெயர் சம்ஸ்கிருதத்துல. இதையெல்லாம் நடத்துபவன், மனுஷருடைய பேச்சையும் செய்கையும் மொத்தத்தையும் நடத்துபவன் எம்பெருமான் தானே, அதனால அவனுக்கு தேவகான் பெயர். நான் அதை நான் நினைத்து பார்த்தேன். அப்போ அவர் பேசினார், இல்ல நாம பேசினோம், அவர் செய்யறார், இல்ல நாம செய்யறோம், அவர் கண் திறந்து பார்த்தா, நம்ம கண் திறந்து பார்க்கிறோம்னா, இது மொத்தமே செய்யறவன் அவன் தானே. நமக்கேல என்ன இருக்கு, அவரிட்ட வழக்குல தானே நாம இருந்துருக்கோம் அப்படின்னு அவரை தேவரன் நினைத்தேன் தோழி. அந்த சமயத்திலே போய் இவர் தேவராயிற்றே நினைத்தேன். நம்மை வழி நடத்துவோராற்றே, நம்மை பேச வைப்பவர், நம்மை செயல்பட வைப்பவர், நமக்கு ஒரு மனோபாவத்தை கொடுப்பவர் எல்லாம் இவர் தான் நினைச்சுட்டேன். அதுக்கு மேலே நான் பேசல, அஞ்சி நின்றேன் அப்படின்னு. அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே. அடுத்தது தேவர் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம், முன்னாடி விவகாரம் வழக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா, அந்த ரீதியிலே எம்பெருமானுடைய எம்பெருமானை பற்றிய வார்த்தைகள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டான். பட் விஸ்வசிய அப்படின்னும், லோகத்துக்கெல்லாம் மேற்பட்டவன் அப்படின்னும், சீவைகுண்டத்துல இருப்பவன் அப்படின்னும் இப்படிலாம் சொல்லியிருக்கு. அப்ப நம்மை பத்தி சொல்லச்ச, சாதாரணமான ஜீவர்கள் சம்சாரிகள் அப்படிங்கிறதாக நம்ம பத்தி சொல்லியிருக்கு. அப்போ அந்த சாஸ்திரம் சொன்ன ரீதியிலே அவரை தேவர் என்று பார்த்தேன் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், திவு தியூத்தவ், தியூத்தினா பிரகாசம்னு அர்த்தம், பிரகாசிப்பவன் அர்த்தம். எம்பெருமானுக்குன்னு ஒரு பிரகாசம் இருக்கான், அந்த பிரகாசத்தினால்தான் உலகமே பிரகாசிக்கிறதா. ந தத்ர சூரியோபாதி ந சந்திரதாரகம் நேமா வித்யுதோபாந்தி குதோயம் அக்னி. சூரியன், சந்திரன், நட்சத்திரம், அக்னி, இதுக்கெல்லாம் பிரகாசம் இருக்கும் இல்லையோ, எல்லாம் எம்பெருமான் கிட்ட கடன் வாங்கிட்டு இருக்கு. தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம், அவருடைய பிரகாசத்திலிருந்து கடன் வாங்கி கொண்டு வந்ததுதான் உலகத்திலே எல்லா ஜோதிஷும் இருக்கின்றன. அதனால அவன்தான் பரஜோதிஷ், நாராயண பரோ ஜோதிஹி அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அவன் நிறைந்த சோதி வல்லம் சூழ்ந்த அப்படின்னு ஆழ்வார் சொல்ற மாதிரியாக ஜோதி வல்லம் சூழ்ந்து இருக்கக்கூடியவன், நிரவதிக தேஜோ ரூபமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு நான் நினைத்தேன். நினைத்து அஞ்சினோமே அப்படின்னு. நாம எப்படிப்பட்டவர்கள், அவன் ஜோதிர்மயமானவன் ஆயிற்றே, எல்லா ஜோதிஷுக்கும் ஜோதிஷாக இருப்பவன் ஆயிற்றே அப்படின்னு நினைத்தேன். அப்போ என்னுடைய நிலைமையை நினைத்து பார்த்து நாம் அஞ்சினோமே அப்படின்னு அர்த்தம். அதாவது நாராயண பரோ ஜோதிஹின்னு சொல்ற மாதிரியாக சகல ஜோதிஷுக்கும் காரணமானவன் தானே, எனக்கு ஏதாவது ஒரு பிரகாசம்னு இருந்தா அதுக்கும் காரணமானவன் அவன் தானே. அப்போ நமக்கு இந்த பிரகாசத்தை கொடுத்தவன் அவன் தானே அப்படின்னு. ஒரு அழகு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அழகையை கொடுத்தவன் அவன் தானே. அதாவது பிரகாசமான வஸ்துக்கு பிரகாசத்தை கொடுக்குறான், அழகான வஸ்துக்கு அழகை கொடுக்குறான், பெருமையான வஸ்துக்கு பெருமையை கொடுக்குறான், எல்லாத்தையும் கொடுக்குறான் அவன் தான். மொத்தத்தையும் கொடுக்கறபடினாலே எனக்கு இந்த நிலைமையை கொடுத்தவன் அவன் தான் அப்படின்னு தோணி போச்சு. அதனால நான் அஞ்சினேன். அடுத்து திவ் ஸ்துதவ் அப்படின்னு ஒரு அர்த்தம், ஸ்துதினா ஸ்தோத்திரம் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானை நித்திய சூரியர்கள் ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். தஸ்யர்க்ஷாமச்ச கேஷ்ணவ்னு வேதம் சொல்றது. அவனை ஸ்தோத்திரம் பண்றதுல ருக்கு சாமம் எஜுஸ் எல்லாமே வந்திருக்கான் மொத்தமுமே. எம்பெருமானை ஸ்தவ்யா ஸ்தவப்பிரியா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அவனை தான் ஸ்தோத்திரம் பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணா அவனுக்கு தான் ரொம்ப ரொம்ப பிரியம் அப்படின்லாம் இப்படிலாம் சொல்றது. அப்போ அப்படி ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவன் ஆயிற்றே அவன் அப்படி இருக்கச்ச, நாம அவனோட பிரணயம் பண்ணலாமா, கொஞ்சம் கையை கூப்பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணலாம். அஞ்சலம்பி ஆச்சமானா அப்படின்னு கிருஷ்ணனே சொல்ற மாதிரி ஆயிரம் குல பெண்கள்லாம் கண்ணனை ஒரு நாள் கூட ஸ்தோத்திரமே பண்ணல. என்னைக்கும் கண்ணனோட ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு தான் பண்ணிட்டு இருக்கான். உன்னை கண்ணன் என்ன பண்ணானா அஞ்சலியும் யாச்சவானா சொன்னா நீங்க கை கூப்புங்கோ அப்படின்னா அப்பதான் வஸ்திரம் கொடுப்பேன் அப்படின்னானா. அந்த மாதிரியாக அவன் ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவன் அவன். யானுமேத்தி இவ்வேழகும் முற்றுமேத்தி பின்னும் தானுமேத்திலும் தன்னை ஏத்த ஏத்த எங்கேயும் ஆழ்வார் சொல்ற மொத்த பேரும் ஸ்தோத்திரம் பண்ணா கூட பூர்த்தி அவனை ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட பெருமை உடையவன், ஸ்துதிக்கு உரியவன். கிருஷ்ணாவதாரம் நடந்தபோது கண்ணன் வந்து அவதாரம் பண்ணிட்டான் சின்ன குழந்தையா அற்புத பாலகனாக. உடனே வசுதேவர் என்ன பண்ணானா ஸ்தோத்திரம் பண்ணார். தேவிக்கு என்ன பண்ணானா ஸ்தோத்திரம் பண்ணார். ஏன்னா அவன் தேவனாக வாசு தேவனாக வந்து பிறந்திருக்கான். தேவனாலே ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவன் அப்படின்னு அர்த்தம். தேஜோமயமா வந்து பிறந்திருக்கான். ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவன் ஆயிற்றே, இவர்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ண முடியும். வசுதேவன் மகாஜானியானபடினால அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண முடிவானபடினாலே, இவர் ஸ்தோத்திரம் பண்ண ஏற்றவனானபடினாலே உடனே ஸ்தோத்திரம் பண்ணார் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் தான் கண்ணன் சின்ன குழந்தையா மாறுகிறான், அந்த குழந்தைய எடுத்து வச்சுக்கிறார்னு வரும். அந்த மாதிரியாக இவனை நாயகனை எதிரே பார்த்த உடனே இவனை ஸ்தோத்திரம் அல்லவா பண்ண வேணும், இவனை ஆசைப்படுவது அப்புறம் தானே, ஸ்தோத்திரம் பண்ணுவது தானே முக்கியம், ஸ்தோத்திரத்துக்கு ஏற்றவன் ஆயிற்றே, இவன் தேவனாயிற்றே அப்படின்னு நினைத்தேன் நான் அப்படின்னு. அவரை நான் தேவர் என்று அஞ்சினோமே. அடுத்து திவ் கதவ் அப்படின்னு ஒண்ணு, கதியாக இருப்பவன் அர்த்தம். கதியாக இருப்பான்னா உபாயமாகவும் உபேயமாகவும் இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். பிரம்ம ஹரிதா ஆப்னோதி பரம் அப்படின்னும், பிரம்மத்தை தெரிஞ்சிடணும் தான் நல்ல கதிக்கு போறானும், நான் எப்பந்தாகன வேற வழி கிடையாது இப்படி எல்லாம் வேதம் சொல்றோம். கண்ணனே வந்து மாம் விரஜ மாமேக்கம் சரணம் விரஜ அப்படின்லாம் சொல்லியிருக்கான். அதனால சகல பேருக்கும் உபாயமாகவும் உபயமாகவும் இருக்கக்கூடியவன் நாராயணன் தானே, நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு. அதனால அவனுக்கு தேவகான் பெயர். கதியாக இருப்பவன், கதிங்கிற சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம், உபாயம்னு ஒரு அர்த்தம், உபயம்னு ஒரு அர்த்தம் உண்டு, ரெண்டு அர்த்தம் உண்டு. உன்னை விட்டா வேற கதி கிடையாதுன்னா உன்னை விட்டா வேற கதிக்கு உபாயம் கிடையாதுன்னு அர்த்தம். அப்புறம் உபயம்னா போய் கடைசியில போய் சேர வேண்டியதும், அதுக்கும் கதியின் பெயரும். ஆக உனக்கே நாம் ஆட்சி செய்வோம் அப்படின்னு சொல்ற மாதிரியாக அவன்தானே உபாயம், அவன்தானே உபயம், இந்த விஷயம் தோணி போச்சு. அப்போ அவனை அடைய, அதாவது சிருங்கார பாவம் அப்படிங்கிறதுக்கு மேல போய் பிராப்திய பாவம் அப்படின்னு வந்துருத்தனா, அவனை அடைவதுதான் புருஷார்த்தம் அப்படிங்கறது வந்துருத்தனா, அது சிங்காரத்துக்கு எதிர்த்தட்டாக இருக்கு இல்லையா அப்படின்னு. எனக்கு அந்த சிங்கார பாவம்ங்கிறது போய் பிராப்திய பாவம், அவனே பிராப்தியமாச்சு, அவனையோட இருக்கணுமே அப்படின்னு தோணி. அப்போ அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே அப்படின்னு. இந்த மாதிரி தேவர் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன இருக்கோ இது மொத்தத்தையும் நாம நினைத்து பார்த்து அஞ்சினோம்னு அர்த்தம் சொல்லலாம். அவரை நாம் தேவர் என்று, தேவராக இல்லாதவர் தேவபாவத்தை விட்டுவிட்டு மனுஷபாவத்திலே பரத்துவ பாவத்தை விட்டுவிட்டு சிருங்கார பாவத்திலே வந்திருக்கிற அவரை போய் தேவர் என்பதாக நாம் பார்த்தோமே. ராமாயணத்துல பெருமாள் ஸ்ரீராமன் மனுஷபாவத்தில் இருக்கச்சு அவரை தேவர்ன்னு சொன்னா அவரே ஒத்துக்கல. அந்த மாதிரி அவர்கள் பிரம்மாதி தேவர்கள்லாம் வந்து நீ தேவாதி தேவனாயிற்றேன்னு சொன்னா, ஆனா பெருமாள் சொன்ன ஆத்மானம் மானுஷம் பண்ணே நான் மனுஷன்தான் என் தேவன் சொல்லாதுங்கிற இல்லையா. அந்த மாதிரி நிலையில தான் இவர் இருக்கார். நான் இவர் பார்த்து தேவர்னு சொன்னா கூட இவர் ஒத்துக்க மாட்டார். இவர் தொடர்ந்து என்ன பண்ண போறான்னு அடுத்த பாட்டில் வருது, இவர் ஒத்துக்கொள்ள மாட்டார். ஆனா அப்படி இருந்தும் நான் அவரை போய் தேவர் அப்படின்னு பிரமித்து நின்றேன் அர்த்தம். அவரை நான் தேவர் என்று அஞ்சினோமே. சரி தேவர் அப்படின்னு நினைத்தோ இல்லையோ, தேவர் அப்படின்னா அவர் அபயம் கொடுப்பவர் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கிறது இல்லையோ. அசசோ பயங்கதோ பவதின்னு வேதத்துல வரும். அதை எம்பெருமானை யார் ஆசிரியத்தாலோ அவர்கள் அபயத்தை பெறுவார்கள் அப்படின்னு தானே இருக்கு. தேவர்கள்லாம் பயத்தை போக்கி அபயத்தை கொடுப்பவர் தானே. எல்லா தேவர்களும் இல்லாட்டா கூட முன்னாடி சொன்ன இந்த அர்த்தங்கள்லாம் இருக்குல்லையோ, திவு கிரீடா விஜிகீஷா விவகாரம் துதி ஸ்துதி இந்த மாதிரி அர்த்தங்கள்லாம் இருக்குல்லையோ. இன்னும் கூட பல அர்த்தங்கள்லாம் சொல்ற, மோத மத சொப்னன் பல அர்த்தங்கள்லாம் இருக்கு. அப்ப இப்படி எல்லாம் பார்த்து வந்தா தேவாதி தேவன் சர்வேஸ்வரன் நாராயணன் அப்படின்னா அப்புறம் பயப்படக்கூடாது. ஏன்னா அவன் அபயத்தை கொடுக்கக்கூடியவன், அவன்கிட்ட போய் பயப்படலாமா நீ அப்படின்னா. அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே அப்படின்னா அப்படி இல்ல, பயம்ங்கிறது எதுல இருந்து இருக்கு அப்படின்னு பாக்கணும். அதாவது இப்ப நான் சம்சாரத்துல பயம் இருந்தா அவன் அபயம் கொடுக்கிறான் அப்படிங்கிற அர்த்தம் மனது கிடைக்கிறது அப்படின்னு. ஆனால் இப்போ பயத்துக்கு நிமித்தமே அவன் தான். பயக்ரட் பயநாசனஹ அப்படின்னு பெயர் இல்லையோ, பயத்தை செய்வனும் அதுதான், பயத்தை பயத்தை நாசம் பண்ணுவனும் அவன் தான். இப்போ அவன் பயக்ருத்தா இருக்கான், பயத்தை செய்பவனாக அவன் இருக்கான். அதனால அபயஸ்தானத்திலேயே பயம். உண்மையில இந்த இடத்திலும் கூட இந்த பயத்தை போக்கி அபயம் கொடுக்க வேண்டிய அவன் தான், எம்பெருமான் தான். நான் அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமேன்னு. உடனே பதிலுக்கு இவருடைய பயத்தை போக்கி எம்பெருமான் அடுத்து என்ன செய்ய போறாங்கிறது அடுத்த பாட்டிலே வரப்போகுது. அதனால எல்லாருக்குமே அபயம் கொடுப்பவன் அவன். உண்மையில யார் வந்து எம்பெருமானை இந்த மாதிரி அனுபவிக்க முடியாமல் ஒரு அச்சத்திலே இருக்கிறார்களோ அவர்களுக்கும் அபயத்தை கொடுக்கும். சுவாமி நம்மாழ்வாரானவர் எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லுவதற்கு கூட எனக்கு யோக்கியதை கிடையாது, நான் எப்படி சொல்லுவேன்னு சொல்லிட்டு ஒரு தரம் பேசாம இருந்துட்டேன். எம்பெருமானை வந்து வளவேல் உலகின் முதலாய வானுவோர் இதய அறிவினையே கலவே வெண்ணை தொடுண்ட கல்வான் எம்பெருமானை போய் கல்வா அப்படின்னு நவச்சோட்டான சொன்னோமே அப்படின்னு நினைச்சிட்டு அவர் பேச. ஆனால் அவருடைய பயத்தை போக்கும்படியாக எம்பெருமான் கண்ணன் வந்து என் ஒக்கலையானே அப்படின்னும், கண்ணன் என் கண்ணிலானே அப்படின்னும், இப்படி பலவிதமாக எம்பெருமான் ஆழ்வாருடன் கூட பக்கத்திலே ஒட்டி இருந்து அவன் இருக்க செல்வ நாரணன் என்ற சொல் கேட்டலும் மல்கு கண்பனின் அப்படின்னு நாரணன் வார்த்தையை கேட்டாலே கண்ணில் ஜலம் வந்துருவான் அவருக்கு ஆழ்வாருக்கு. அந்த மாதிரியெல்லாம் அதாவது ஆழ்வார் இப்படி நினைச்சிருந்து அவனுடைய திருநாமத்தை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா திருநாமத்தை சொல்றது ஒரு மரியாதை குறும் அப்படின்னு பேசாம இருக்காரு. அப்ப பக்கத்துல ஒருத்தன் வந்து செல்வ நாரணான்னு சொல்றான், அதை கேட்ட உடனே ஆழ்வார் கண்ணில் ஜலம் வந்துருத்தான். அது ஈடுபாட்டினாலே அந்த மாதிரியாக ஆழ்வார்களுக்கெல்லாம் வரக்கூடிய பயம் அப்படிங்கிறது இந்த மாதிரி எம்பெருமானுடைய நாமத்தை நாம சொல்லலாமா அப்படின்னு. அதை போக்குவனும் எம்பெருமான் தான் தன்னுடைய சௌசீல்ய வாத்சல்யாதிகளை காட்டி பேசுமின் கூசமின்றி அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரு. அந்த மாதிரியாக ஆகா அந்த பயத்தை போக்குபவன் அவன்தான். ஆனால் நான் அதில் அந்த நிலையிலே இல்லாதபடினாலே அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே. எம்பெருமானை பார்த்து பயப்படுபவர்கள் நிறைய பேர் இருக்கார்கள். யாருன்னா அசுரர்கள்லாம் பயப்படலாம், இல்ல தேவர்கள் கூட அவனுக்கு பயந்துட்டுதான் காரியம் செய்கிறார்கள். வேதம் சொல்றது பீஷாஸ்மாத்வா தப்பவதே பீஷோதே தி சூரியஹான்னு, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் எம்பெருமான் கிட்ட பயந்துட்டு இருக்கான். பயந்துட்டுதான் எல்லா காரியத்தை செஞ்சுட்டு இருக்கு. என்ன கேட்டானா அது எது ஒழுங்கா நடந்துட்டு இருக்கும் இல்லையோ, இதுக்கு காரணம் எம்பெருமான் தான் அவற்றை இயக்குகிறார். அதனால தான் ஒழுங்கா நடக்கணும் அப்படின்னு எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால்தான் எல்லாம் நடக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்படி எம்பெருமானை பார்த்து மற்ற தேவர்கள் பயந்தார்கள்னாலோ அசுரர்கள் பயந்தார்கள்னாலோ அர்த்தம் இருக்கு, பக்தர்கள் பயந்தார்கள்னு அர்த்தம் இருக்கா? இல்ல ஒரு நாயகனை பார்த்து நாயகி பயந்தாள் அப்படின்னா அப்புறம் அது என்ன நாயக நாயகி பாவம்? ஒரு நாயகன் பெரிய அதிகாரியா இருக்கான்னு வச்சுக்கோங்க, பெரிய போலீஸ்ல பெரிய இன்ஸ்பெக்டரா இருக்கான்னா அவனை பார்த்து திருடர்கள்லாம் பயப்படுவா, அவனை பார்த்து கீழ்மட்டத்துல இருக்கிறவர்கள்லாம் பயப்படுவா, கீழே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் முதலானவர் எல்லாம் பயப்படுவாங்க, இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நாயகனை பார்த்து ஆத்துல இருக்கக்கூடிய நாயகி பயந்தார் அப்படின்னா என்ன இருக்கும்? அந்த மாதிரி என்னுடைய நிலைமை ஆகிவிட்டது, அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே அப்படின்னு. தோழி அவ்வண்ண தவறு நம்மை கண்டும் தோழி அவ, அது மாத்திரம் இல்ல சீதா பிராட்டி ஆனவர் காட்டுக்கு போகும்போது காட்டிலே பயஸ்தானம் சொல்ற பெருமாள், காட்டிலே மொத்தம் பயமா இருக்கும்மா, ஒரே மிருகங்கள்லாம் இருக்கும், ராட்சசர்கள்லாம் இருப்பார்கள், அப்புறம் கால நிலைமையெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கும், ஏன்னா வெயிலும் குளிரும் காற்றும் மழையும் இப்படியாக இருக்கும்னு நான் சொன்னேன். ஆனா சீதா பிராட்டி என்ன நினைத்தார் அப்படின்னா, நீர் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு பயம்னு ஒண்ணு கிடையாது, நீர் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு துக்கம்னு ஒண்ணு கிடையாது அப்படிங்கிற. உம்மோட கூட இருக்கும்போது என்ன மழை அடிச்சாலும் என்ன குளிர் அடிச்சாலும் என்ன காற்று அடிச்சாலும் துக்கம்னு ஒண்ணு எனக்கு கிடையாது, பசியே இருந்தாலும் தூக்கம் இல்லாட்டாலும் துக்கம் கிடையாது, கஷ்டம்னு ஒண்ணு கிடையாது, காட்டுல வேலைக்கு ஆகாரம் கிடைக்காது நல்லா தூங்க முடியாது கஷ்டமா இருக்கும் துக்கமா இருக்கும் பயமா இருக்கும் இதெல்லாம் பெருமாள் சொல்ற. அப்ப சீதா பிராட்டி சொல்ற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், உம்ம கூட இருக்கும்போது எனக்கு எப்படி பயம் இருக்க முடியும், உம்ம கூட இருக்கும்போது எனக்கு எப்படி துக்கம் இருக்க முடியும் அப்படின்னு சொல்ற. நாகாரேதி சந்திராசம் பாகு ராமஸ்ய சம்சிரிதம், எப்பாவது ஏதாவது பயமோ கஷ்டமோ வந்ததுன்னா உடனே பெருமாளுடைய திருத்தோளிலே தன்னுடைய தலையை சாய்த்து கொண்டு விடுவாராம் சீதா பிராட்டி. அப்படி பார்த்தா கஷ்டமும் பறந்து போயிடும், துக்கமும் பறந்து போயிடும், பயமும் போயிடும், எல்லாம் போயிடும். ஆனா அவருடைய திருத்தோளில சாஞ்சல் தான் மொத்தமும் போயிடுமா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே. எல்லாத்தையும் போக்க சீதா பிராட்டி மாதிரி பின்னாடி தானே சொல்ல தெரியுது அவருக்கு. அப்போ அவரை நாம் தேவர் அப்படின்னு நினைச்சு நான் பயந்து விட்டேனே தோழி அப்படின்னு அவ்வண்ணா தவறு கண்டும் தோழி தோழின்னு சொல்லி இப்ப நான் உன்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்கேனே, அந்த சமயத்திலே நீ கூட இருந்தால் ஒருவேளை அப்பவே நீ எனக்கு உணர்த்தி சில உதவிகள் செய்திருப்பாய். தோழர்கள் தோழிகளாக இருப்பவர்கள்னா இந்த மாதிரி கஷ்டம் ஒரு காலத்துல சில விஷயங்களை சூச்சகமா சொல்லி பற்றி அந்த காரியத்தை சாதிக்க வைத்து விடுவார்கள். ஆனால் இப்பொழுது நீ கேட்கிறதுக்கு கூட இருக்கிறாய், அப்பொழுது நீ பக்கத்துல இல்ல, அப்பொழுது நீ இருந்திருந்தாயானால் என்னுடைய அச்சத்தை எல்லாம் போக்கி என்னையும் நாயகனையும் சேர்த்து வைத்திருப்பாய் ஆகலாம். அதை நான் இழந்து விட்டு நான் பயந்து நின்றேனே தோழி அப்படின்னு அவ்வண்ண தவறுமே கண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே. நாம் தேவர் என்றுன்னு தோழியும் சேர்த்து கொண்டு நான் சொல்லாமல் நாம்னு சொல்றா. ஏன்னால் இவருக்கு இருக்கக்கூடிய அதே ஒரு அச்சம் மாத்திரம் இல்ல, இந்த கஷ்டம் அவரை கைவிட்டு விட்டோமே அப்படிங்கிற கஷ்டம் இவருடைய சமான துக்கமாக இருக்கக்கூடிய தோழிக்கும் இருக்கும். தோழி என்பவர் அப்படிப்பட்டவரானபடினாலே தோழிங்கிறவர் இவளோட கூட சமான துக்கம், இவளுக்கு என்ன துக்கமோ அதே துக்கம் அவரே இருக்கிறபடினாலே தன்னுடைய துக்கத்தை பங்கு வைக்கும்படியாக, தன்னுடைய இழப்பை பங்கு வைக்கும்படியாக நாம் அப்படின்னு அவரையும் சேர்த்து கொண்டு தோழியை நாம இழந்துட்டோம் என்பதாக சொல்லுகிறார். மைவண்ண அருங்குஞ்ச குழல் பின் தாழ மகரம் சேர்குழை இருபாடு இலங்கியாட எய்வண்ண வெஞ்சினையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார். கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியும் அகுதே அவ்வண்ண தவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே. கிட்டத்தட்ட இந்த பாசுரத்தினுடைய அர்த்தங்களை ஓரளவு சொல்ல முடிஞ்சது பெரிய பாக்கியம். ரொம்ப நாள அடியனுக்கு ஆசை, ரொம்ப நாள இல்ல ரொம்ப வருஷமா அடியனுக்கு ஆசை இந்த மைவண்ணன் கொஞ்ச பாட்டு எங்கேயாவது சொல்லணும், அதை நாமளும் அனுபவிக்க சொல்லணும்னா முன்னாடி பார்க்கணும், பார்த்து அனுபவித்து சொல்லணும் அப்படின்னு பெருமாளுடைய அனுகிரகத்தினாலையும் ஆழ்வாருடைய அனுகிரகத்தினாலையும் இந்த பாசுரத்தை அனுபவிக்க நமக்கு பிராப்தமாயிற்று. அதனால அடியன் தன்னிவாதங்களை எல்லாம் சமர்ப்பிச்சுக்கிறேன் அப்படின்னு கிட்டத்தட்ட 2014 இதுக்காக புஸ்தகம் வாங்கி ஒரு தான் பார்த்தேன் பூர்த்தியாக. இந்த ஒரு 8 வருஷம் முன்னாடி மைவண்ணத்தை பார்க்கணுங்கிறதுக்காகவே ஸ்ரீரங்கத்தில் போய் இந்த புஸ்தகத்தை வாங்கிட்டேன். திருநெல்வேந்தாண்டம் புஸ்தகம் எல்லா வியாக்கியானத்தோடும் இருக்கக்கூடிய புஸ்தகம் வேணும் அப்படின்னு கடையில் போய் கேட்டு இதை வாங்கி இதை பார்த்து வச்சிருந்தேன். அன்னிலேருந்து அடியனுக்கு இந்த பாசுரத்தை நன்னா அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு இருந்தது. இப்போ ஓரளவு எம்பெருமான் நடத்தி வைத்தான் அப்படிங்கறதுல ஒரு சந்தோஷம் இருக்கும் பாக்கியம் அடையும். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.